लोके जीवाभागं जगत्पति आस्ते विष्णु अजिंत्यात्मा भक्ति भागवतै सह லோகங்கள் மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நாலு பங்கு போட்டா மூணு பங்கு மேலே இருக்கு. அதுக்கு எல்லை கஜாநிதி, கஜாநிதிக்கு மேலே இருக்கிறதுக்கு சீவகுண்ட லோகம்னு பேர். அது மூணு பங்கு. கீழே இருக்கிறது பெரிய உலகம் நான் பார்த்துருக்கேன், இது ஒரு பங்கு. இந்த ஒரு பங்குல எத்தனையோ அண்டங்கள் இருக்கு. அண்டன்னா முட்டேன்னு அர்த்தம். முட்டை வடிவமாக நிறைய லோகங்கள் இருக்கு. ஒவ்வொரு முட்டையாக இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ள 14 லோகங்கள் இருக்கு. ஒவ்வொரு லோகத்தையும் செட்டிக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்காக நிர்வாகத்திற்காக ஏகாசிரம் துவாசாதி தேவையற்ற முடியாத கருத்தைகள் இவரெல்லாம் நியமிச்சு அதன் மூலமாக உலகத்தை ஆளுகிறான் எம்பெருமான். அப்படியே இந்த லோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பத்தான்னு பேர். மேல இருக்கிறவர்களுக்கு அவன் முட்டாள் நித்யான் சியாசாசும் ஜெகத்பதி எம்பெருமான் பெருமாட்டியான மகாலட்சுமியோட கூட ஸ்ரீவிண்டத்தில் இருந்திருக்கான். அவனுக்கு பரவாசு தேவன் பேர். அதை பரரூபம் என்று வேதங்கள்லாம் கொண்டாடுகிறது. அந்த பரலோகத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு உபயோகி பூஜை ரெண்டு தினம் சொத்துக்கள். மேலே இருக்கிறதுக்கு நித்திய யுக பூஜின்னு பேரு, கீழே இருக்கிறதுக்கு லீலாயு பூஜின்னு பேரு. இந்த ஜீவங்களுக்காக ஜீவர்கள் எல்லாரும் நித்தியமானவர்கள். பகவான் எப்படியானால் நித்தியமாக எப்பொழுதும் அழியாமல் இருக்கிறானோ அதே மாதிரி இந்த ஜீவன் எப்பொழுதும் அழியாமலே இருக்கிறான். இப்ப இந்த ஜீவர்கள் மூன்று வகைப்பட்டார்கள். பத்தர்கள், முத்தர்கள், நித்தர்கள் என்று. அதுல பக்தியில் பாகவதீஸ்வரன் சொன்ன ஸ்லோகத்தில் பக்தாலும் பாவதாலுமான அங்க இருக்க நிறைய மனுஷன். அதுல எங்க போதுமே அங்க இருக்கிறவர்களுக்கு நித்யாவன்னு பேர். இங்க இருக்கிறவா உபாயத்தை பண்ணி தன்னுடைய பாவங்களை கழித்து அங்க மேல போனவர்களுக்கு முத்தாள்னு பேர். இப்ப ஏற்பட்ட பக்தால் பாகவதாலோட கூட எம்பெருமான் ஆனந்தமாக அங்க இருந்து கொண்டு இந்த உயிரின் பூதியும் ஆளுகிறான், எல்லா சுத்தங்களையும் ஆளுகிறான். அப்படி ஆளுகின்ற காலத்துல நாமெல்லாம் பத்தான்னு சொன்னோம். நமக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்டா நாமெல்லாம் பகவானுடைய திருஷ்டியில மகாபிராயம் ஒன்று உண்டு. அப்படின்னா இந்த உலகம் தெரியல, பிரம்மலோக வரையும் ஒரு கைலாசம் உலகம் விஷ்ணுலோகம் உள்ளது சீர்மன்றம் கீழே பிராணிலோகம் தெரியும். இது எல்லாத்தையும் மகாபிரளயத்தை அழைத்து விடலாம். ஒரே ஜலமயமாக இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரம்மாவை செஞ்சுக்கிறான். அப்படி செஞ்சுக்கிற காலத்துல பிரம்மாவை செஞ்சுக்கிறான், ருத்ரஜன் செஞ்சுக்கிறான். அதே மாதிரி விஷ்ணு தான் ஒரு ரூபத்தை எடுத்துக்கிட்டு அது அவர்களுக்குள்ளே புகுந்து அந்தரியாமையாக இருந்து உலகத்தை பாதுகாப்பது தான் நேரடியாக, உலகத்தை சிருஷ்டிப்பது பிரம்மாவின் மூலமாக, உலகத்தை சம்பாதிப்பது கடைசியாக புத்திரன் மூலமாக. சும்மாத ஏன் பண்ணணும் அப்படின்னா இந்த பிறந்த விற்பாடு நாம் பண்ணக்கூடிய பாபங்கள் ஜாஸ்தியா போய் அழக முடியாத துக்கத்துக்குரிய இடம் கொடுக்கக்கூடியதான பாபங்களை பண்ண உடனே இந்த பாபம் குறையட்டும் என்பதற்காக சம்பாரம் பண்ணலாம் உலகத்தை. தெரிஞ்சா அப்படியே வச்சிருந்தா நேரில் பாவம் சேர்ந்து கொள்ளணும், அதுக்காக சம்பாரம் பண்ணணும். திருச்சிக்கலாம். இந்த திருச்சிக்கிற காலத்துல நாமெல்லாம் இது வந்து எத்தனை ஜென்மம் எடுத்துருக்கோம் அப்படின்னா இப்பதான் நாம் பார்த்துருக்கோம், நாம் பார்த்து நடந்துருக்கோம். இது மாதிரி கோடிக்கணக்கான ஜென்மங்கள் நாம் எடுத்திருக்கோம். அந்தந்த ஜென்மங்களில் நமக்கு புண்ணியங்கள் பாவங்கள் நிறைய சேரும். தெரிஞ்சா அந்த ஜென்மங்களில் சில ஜென்மங்கள் மாதிரி மனுஷன் மாதிரி தான் இருந்திருக்கோம். இல்லாத போனா சாகர பூர்வா அல்லது கொசுவா அப்புறம் மதுரை இடசிங்கம் கொஞ்சம் இது மாதிரிலாம் ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். ஆனால் மனிதனா எடுத்த காலத்துல பண்ணின பாவங்கள் கணக்கு இல்லாத இருக்கும், புண்ணியங்களும் நிறைய இருக்கும். அந்த அவங்க ஒரு வருஷம் அந்த காலத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் சாமான்னா இப்ப சாதாரணமா 100 சக்காயின்னு சொல்லியிருக்கான். ஆனா சில ஆச்சாரியர்கள் 400 பேரா இருந்து யோகங்கள் பண்ணியிருக்கிறதா தெரியுது சாஸ்திரத்துல. அதனால எவ்வளவு வருஷம் இருந்தாலும் கடைசியில் இந்த லோகத்தில் இருக்கிறவங்க இந்த சரீரத்தை விட்டுடணும். கடைசியில் படிக்கணும் சில அழகிருந்து வரும், முறையை கைப்பற்றுவாங்க எப்பருப்பாங்க. அப்படி வருது அந்த காலத்துல நம்ம கோடிக்கணக்கான சரீரத்தை நம்ம முடிச்சிருக்கோம். அதுல மனிதனாக பிறந்து இருந்த காலத்துல நிறைய நல்ல காரியங்களையும் பண்ணியிருக்கோம், கெட்ட காரியங்களையும் பண்ணியிருக்கோம். இந்த நல்ல காரியங்கள்லாம் புண்ணியம், கெட்ட காரியங்கள்லாம் பாவம்னு சொல்றோம். இதெல்லாம் மூட்டை மூட்டையா நிறையா சேர்ந்துருக்கு. இது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சேர்ந்துருக்கு. ஒருத்தர் உத்தியோகத்துக்கு போனாங்க, வீட்டு செலவுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் செஞ்சுக்கிட்டா மாதம் மாதம் டெபாசிட் வச்சுக்கோ சம்பளத்தை, நான் பண்ண சம்பளத்தை வேலையே இல்லை. அது மாதிரி அதிக முன்னூறு டெபாசிட் பண்ணா எத்தனை டெபாசிட் இருக்கணும். அது மாதிரி நமக்கு பாவபுண்ணியங்களாக டெபாசிட்டு நிறைய சேர்ந்துருக்கு. இதெல்லாம் எப்படி கழிக்கிறதுன்னா அனுபவிச்சு தான் கழிக்கணும், அனுபவிக்காமல் இதெல்லாம் போகாது.